இளம் வயசு பொண்ண வசியம் பண்ணும் பலபிக்காரே. நல்ல மனச தொட்டு மயங்க வச்சு வளைக்க போறேன். வயசு பொண்ண வசியம் பண்ணும் பழவிக்காரே. நல்ல மனச தொட்டு மயங்க வச்சு வளைக்க போறேன். அடி போட்டு கடி உன் பழவி பூட்டி கடி. நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணிச்சேரு. நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணிச்சேரு. இளம் வயசு பொண்ணா வசியம் பண்ணும் வளப்பிக்காரே. நல்ல மனச தொட்டு மயங்க வச்சு வளைக்க போறே. கட்ட வேணும் சீர்வ மாமா உங்க பார்வை என்னை எப்ப வந்து சேர்வ. அடி அண்டி இந்த போர்வை இப்ப கட்ட வேணும் சீர்வ. சம்மதம் சொல்லு அம்மாடி. இளம் வயசு பொண்ண வசியம் பண்ணும் பழவிக்காரே. நல்ல மனச தொட்டு மயங்க வச்சு வளைக்க போறே. அட போட்டு வீடு பொன் மனவி பூட்டி வீடு. நீ போட்ட பின்னே பாரு நாம் பொண்ணு மணி தேரு. நீ போட்ட பின்னே பாரு நாம் பொண்ணு. சூடு ஏறி போச்சு மூச்சு. இந்த பேச்சு இப்போ வெக்கம் கூடி போச்சு. அடையதோ போல ஆச்சு சூடு ஏறி போச்சு மூச்சு. இந்த பேச்சு இப்போ வெக்கம் கூடி போச்சு. முத்து முத்து முத்தம் கொடுத்து முத்தம் இது ஆறாது. மெத்தையில கட்டி புரண்டா முகம் இது மாறாது. அடி போட்டு கடி உன் பழவி பூட்டி கடி. நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி சேரு. நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி சேரு. நல்ல மனச தொட்டு மயங்க வச்சு வளைக்க போறேன்.